والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரர்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜலஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கிருபையினால் புனிதமான ரமலான் மாதத்தில் எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தம சஹாபாக்களுடைய வரலாற்று தொடரை பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய விஷயத்தின்படியும் கேட்கக்கூடிய விஷயத்தின்படியும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள வேண்டும் என்று துவா செய்த வண்ணமாக இன்றைய சஹாபியினுடைய வரலாற்று பயானை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவிலே இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உத்தம சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய எதிரியாக, மிகப்பெரிய தொல்லைகள் கொடுக்கக்கூடிய தீயவர்களாக திகழ்ந்தவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி தீங்குகள் கொடுப்பதில் முன்னணியில் இருந்தவர்களில் ஒருவர் அம்ர் இப்னுல் ஆஸ் என்பவர். இந்த அம்ர் இப்னுல் ஆஸ் இவர் யார் என்றால், ஆஸ் இப்னு வாயில் என்ற குரைஷியினுடைய மகன் இவர். இவருடைய தந்தை ஆஸ் இப்னு வாயில் எப்படிப்பட்டவர் என்றால், மக்காவிலே உள்ள குரைஷி குலத்தாரில் பெரும் வியாபாரிகளில் இவர் ஒரு சிறந்த வியாபாரி. அதே போன்று தங்களுடைய பரம்பரை பரம்பரையாக, தங்களுடைய மூதாதை மூதாதையாக, வாழையடி வாழையாக கற்களையும் மண்களையும் சிலைகளையும் வணங்குவதிலும் இவர்கள் சளைத்தவர்கள் என்ற அளவுக்கு காபத்துல்லாவில் வைக்கப்பட்டிருந்த எல்லா சிலைகளுக்கும் தினந்தோறும் பூஜை செய்து வரக்கூடிய ஒரு வழமையுடையதாக இருந்தால் இந்த ஆஸ் இப்னு வாயில் என்பவர். அவருக்கு மகனா பிறந்தவர் தான் அம்ர் இப்னுல் ஆஸ் என்பவர். இவரும் தன்னுடைய தந்தையை பின்பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் எதிர்ப்பதிலும் இஸ்லாத்திற்கு எல்லா விதத்திலும் தீங்குகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பதிலும் இவரும் முன்னணியில் நின்று வந்தவர்கள் ஒருவர். இந்த அம்ர் இப்னுல் ஆஸை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கும். நல்ல பேச்சு திறமையுடையவர், அறிவு சாதுரியம் உடையவர், அறிவு திறமை உடையவர், நல்ல ஓரளவு பொருளாதார வசதியும் மிக்கவர் இந்த அம்ர் இப்னுல் ஆஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஹதரத் ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையிலே 70 பேர் கொண்ட குழு முதன் முதலில் ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசினியாவுக்கு, நஜ்ஜாஷி மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய அபஷாவுக்கு. அப்பொழுது குரேஷிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அபிசினியால போய் இவங்க நிம்மதியா இருக்கக்கூடாது, அவங்க மறுபடியும் அவங்க பேசி நஜ்ஜாஷி மன்னன் சொல்லி அவங்களாம் திரும்ப அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு தூதரா அனுப்பக்கூடிய இரண்டு பேரில் முக்கியமான ஆள் யாரு, அம்ர் இப்னுல் ஆஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் என்ன பண்றாங்கன்னா அபிசினியாவுக்கு தூதரா போறாரு. அங்க போய் நஜ்ஜாஷி மன்னன் பேசுறாரு, எங்க ஊர்ல உள்ள சில மட இளைஞர்கள், அறிவில்லாத இளைஞர்கள் புதுசா ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க பேசுனா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வரலாறு. ஏன் அம்ர் இப்னுல் ஆஸ் போறாரு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அம்ர் இப்னுல் ஆஸ் அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு நெருங்கிய நண்பர், ரொம்ப நெருக்கமான நண்பர். அது மட்டுமில்ல, நஜ்ஜாஷி மன்னருக்கு இவர் எப்ப அபிஷினியாக போனாலும் சரி அந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு தேவையான அன்பளிப்புகளையும் அத்தர் வகைகளையும் தோல் வகைகளையும் எடுத்துட்டு போவார். அதனாலதான் குரேஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அம்ர் இப்னுல் ஆஸ் அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க போய் நஜ்ஜாஷி மன்னன் பேசி அந்த 70 பேர் என்ன பண்ணும் திரும்ப அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இவங்க திட்டங்கள்லாம் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட பழிக்கல, அவர் திரும்ப அனுப்ப மாட்டோம் சொல்லிடுறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அதுல ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு வரலாறு சொல்லும் பொழுது இந்த டீட்டெயிலா உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு பிறகு அம்ர் இப்னுல் ஆஸ் திரும்பி வந்த பிறகு அவருடைய அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு கொள்கையை விடல. இஸ்லாமிய இஸ்லாத்தை எதிர்ப்பதிலும், சஹாபாக்களை எதிர்ப்பதிலும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதிலும் அம்ர் இப்னுல் ஆஸ் எந்த விதத்திலும் சளைத்தவர் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இஸ்லாத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையை எடுத்துட்டு வர்றாரு. மதுரை போர்லாம் உகது போர்லயும் எதிரிகள் சார்பா இந்த அம்ரு பிலாஸ் கலந்துக்கிறாரு. கலந்துகிட்ட இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக இவரும் போர் நடத்துறாரு. மூன்றாவது யுத்தமான ஹந்தக் யுத்தம் நடக்குது, அகர் போர், நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட போர். அந்த அகர் போர் நமக்கு தெரியும், 15 நாட்கள் வரை, கிட்டத்தட்ட 3 வாரங்கள் வரை எதிரிகள் மதீனாவை முற்றுகையிட்டு இருந்தாங்க. கடைசியாலும் போர் நடக்கல. அல்லாஹ் சுப்ஹானத்துல என்ன பண்ணா, பெரிய கடுமையான குளிர் காற்றை, புயல் காற்றை அனுப்பினா, அந்த புயல் காற்றுக்கு பயந்து எதிரிகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட வரலாறு. அந்த ஹந்தக் யுத்தம் முடிந்து வந்த பிறகு குரேஷிகள் எல்லாம் மக்கள் ஆலோசனை பண்றாங்க, நம்ம இவ்வளவு பெரிய பெரும் படையோட 25,000 பேர் கொண்ட பெரிய படையோட போயும் இந்த முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் செய்ய முடியலையே, இவ்வளவு பெரிய ஏற்பாட்டோட போனோம், இதோட போய் அந்த முகமது அழிச்சிட்டு தான் மறு வேலைன்னு சொல்லி பெரிய ஏற்பாட்டோட போனோம். ஆனா என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, நாம சும்மா தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை உசுப்பேத்தி விட்ட மாதிரி ஆகி போச்சு. இனி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ண மாட்டார், நம்மள சும்மா விட மாட்டாரு. இனி நமக்கு மத்தியில என்னென்ன பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும், பிளவுகளை போல ஏற்படுத்துவாரு. இன்னொரு முறை முஸ்லீம்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய படை திரளாம இருக்கிறதுக்கு அவர் எல்லா விதமான முயற்சிகளையும் திட்டங்களையும் தீட்டுவாரு. அதனால நாம வந்து முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெற்றி கொள்வதற்கும் அவரை எதிர்ப்பதற்கும் என்ன வழி அப்படின்னு சொல்லி முக்கியமான ஆலோசனை செய்யறாங்க. ஆலோசனை செய்யும் பொழுதுதான் அம்ரு பில் ஆஸ் சொல்றாரு, இந்த பாருங்க, இவ்வளவு காலமா நம்ம முகமது எதிர்த்து சண்டை போட்டோம், என்னடமோ செஞ்சு பார்த்தோம், வேற வழி இல்லை. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம 25,000 பேர் கொண்ட படையோட போயும் அவரையும் அவருடைய சகாபாக்களுக்கும் ஒரு சின்ன தீங்கு கூட ஏற்படுத்த முடியல. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து ஏதோ அல்லாஹ்வுடைய ஏதோ மறைமுகமான உதவி வருதுன்னு தெரியுது. அதனால இனிமேல் நம்ம குரைஷி மக்கள் தனியா இருந்துகிட்டு அவரை வந்து எதிர்க்கிறதோ அவரோட போய் சண்டை போடுறதோ முடியாத காரியம். அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அம்ரு பின் அல் ஆஸ் குரைஷிகள்ட்ட கேக்குறாரு. குரைஷிகள் கேக்குறாங்க, என்னப்பா ஐடியா சொல்லு, என்ன ஐடியா, உன் ஐடியா சொல்ல, என்ன சொல்ல வர்ற அப்படின்னு சொன்ன உடனே அம்ரு பின் அல் ஆஸ் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, என்னுடைய நண்பர் அபிசினியால மன்னரா இருக்கிறாரு. யாரு? நஜாஷி. நஜாஷி வந்து அபிசினியால மன்னரா இருக்காரு. ஏற்கனவே நான் உங்க சார்பா தூதுட்டு போயிட்டு வந்துருக்கிறேன். இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு ஐடியா வருது, என்னன்னு சொன்னா, நம்ம மக்காவினுடைய நிர்வாகத்தை யார்ட்ட ஒப்படைச்சிடலாம், நஜாஷி மன்னர் ஒப்படைச்சிடலாம். அவரே நமக்கு, நம்ம மக்காவுக்கு என்ன இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், நாம அவரோட சேர்ந்து அவரோட வாழ்ந்து அவரை நல்ல முகப்பத்தா கைக்குள்ள போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இனி முகமது எதுக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஏன்னா இனிமேல் நாம வந்து இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு பெரிய படை இல்லாமல், ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்மளால எதிர்க்க முடியாது தெரிஞ்சு போச்சு. அதனால நான் நஜாஷி மன்னன்ட்ட பேசி பார்க்கவா, நம்ம மக்காவினுடைய ஆட்சி அதிகாரத்தை யார்ட்ட ஒப்படைச்சிடலாம், அபிசீனியா மன்னன்ட்ட ஒப்படைச்சிடலாம், அவர் நமக்கு ஆட்சி செய்யட்டும், ஆட்சி செஞ்சு நம்ம அவரோட இணைஞ்சு அவரு கீழே பணிபுரிஞ்சு பின்னாடி நம்ம அவரை சேர்த்துக்கிட்டோம்னா என்ன பண்ணலாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை பெரும்பாலான மக்கத்து குறைசிகள் ஒத்துக்கிறாங்க. அபிரபுல் ஆ சொல்லக்கூடிய அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம். ஏன்னு சொன்னா, நிறைய யார் யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாலும் அவங்களா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மதினாவுக்கு போயிட்டாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மதினாவுக்கு போயிட்டாங்க. முஸ்லீம்களுக்கு நாளுக்கு நாள் வளர்ச்சி, இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் ஃபுல்லா பேர் பரவ ஆரம்பிச்சிருச்சு, நாளுக்கு நாள் இஸ்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில தான் இவங்க என்ன பண்றாங்க, நஜாஷி மன்னிட்ட கொண்டு போய் மக்காவுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைச்சு நம்ம அவருக்கு இருந்து வேலை செய்யலாம் சொல்லி முடிவோட அம்ரு பின் அல் என்ன பண்றாங்க, நஜாஷி மன்னிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. ரெண்டாவது தடவையா நஜாஷி மன்னன் அம்ரு பின் அல் போகும்போது தன்னுடைய சாதனை அழைச்சிட்டு போறாரு. குறைசிகள் ரெண்டு மூணு பேர் முக்கிய சோதனை அழைச்சிக்கிட்டு நேரம் நஜாஷி மன்னிட்ட போறாரு. நஜாஷி ராஜாட்ட போகும்பொழுது உள்ள நுழையும் பொழுது, அந்த அரச அரண்மனைக்குள்ள நுழையும் பொழுது வெளியே வந்து அம்ரு பின் உமையா ரதியல்லாஹு தஆலா வெளியே வர்றாங்க. இந்த அம்ரு பின் உமையா ரதியல்லாஹு தஆலா யார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அபிசீனியா யார் இருக்கிறா, ஜாஃபர் ரதியல்லாஹு தஆலா அவங்க உள்ள கூட சகாக்கள், நீ எங்க தான் இருக்கறாங்க, அபிசீனியா தான் இருக்கறாங்க. அவங்க நஜாஷி மன்னனுக்கு இஸ்லாத்தை சொல்லி சொல்லி நஜாஷி மன்னன் தான் இருக்காரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆனா அந்த அபிசீனியா மக்கள்கிட்ட என்ன பண்ணாரு, அவரு இஸ்லாத்தை மறைச்சிட்டாரு, சொல்ல மறைச்சிட்டாரு. அந்த வரலாறு சொன்னேன், மக்களா கிளர்ந்து வரும்பொழுது நான் இதுக்கு நெஞ்சுக்குள்ள என்ன பண்ணாரு, அஷ்ஹதுல்லாஹ் சொல்லி நெஞ்சுக்குள்ள எழுதி வச்சுக்கிட்டு நான் இதற்கு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஓ நாம சொன்னது அவர் சாட்சி சொல்ல நினைச்சிட்டு போயிட்டா, அந்த வரலாறு ஞாபகம் மறந்து போச்சா, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு புது வரலாறு சொல்ல முடியாது, இதெல்லாம் தெரிஞ்ச வரலாறு. அப்ப அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட செய்தி யாருக்குமே தெரியாது, ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு தெரியும், இன்னொருத்தர் முஸ்லீமோட தான் தெரியுமே தவிர அங்க உள்ள மக்களுக்கும் தெரியாது. எப்ப அவங்க சொந்த ஊர் மக்களுக்கும் தெரியலையோ அப்ப குரேஷிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த சூழ்நிலையில தான் அதற்கு அம்ரு பின் உமையா ரதியல்லாஹு அன்ஹு அரசமையில இருந்து வெளியே வர்றாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னா, நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து என்ன பண்றாங்க, ஹதரத் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயமா பேசுறதுக்காக வேண்டி நஜ்ஜாஷி மன்னனிட்ட இவங்க தூதரா அனுப்புறாங்க. அதாவது ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லா நீங்க அடைக்கலம் கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம், இனிமேல் என்ன பண்ணிருக்காங்க அவங்கள திரும்பி மதீனாவுக்கு அனுப்பிடுங்க. ஜாபர் ரலியல்லாஹு கூட இருக்கிற சஹாக்களையும் திரும்பி எங்க அனுப்பிடுங்க, மதீனாவுக்கு அனுப்பிடுங்க அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சாங்க. அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு நஜ்ஜாஷி மன்னன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அரண்மனையை விட்டு வெளியே வர்றாங்க. இப்ப அப்ப உள்ள நுழைறாரு யாரு, அம்ர் இப்னு அல்ஆஸ். அம்ர் இப்னு அல்ஆஸ் உள்ள நுழைறாரு, உள்ள நுழைஞ்ச உடனே பாக்குறாரு, அடே அம்ர் இப்னு உமையா மதீனால இருந்து வந்துட்டு போறாரு. அப்ப இவரு முஹம்மதுடைய தூதரா தான் வந்துட்டு போறாரு. யாரு தூதரா தான் வந்திருக்கணும், ஏன்னா ரசூல் அவர் முஸ்லீம் சொல்லி இவருக்கு தெரியும். அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு முஸ்லீமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு சொல்லி யாருக்கு தெரியும், அம்ர் இப்னு அல்ஆஸுக்கு தெரியும். ஏன்னா பல போர்க்களத்துல பாத்துருப்பாரு, அவரு பல போர்க்களத்துல முஸ்லீம் சார்பா போல போராடுறத பாத்துருப்பாரு. அப்ப அதை மனசு வச்சு சொல்றாரு, இவர் வந்து முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரா தான் வந்திருக்கணும், அதனால நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து நஜ்ஜாஷி மன்னர் ரொம்ப ஃப்ரெண்டு, நான் அவருடைய அனுமதியோட இந்த அம்ர் இப்னு உமையாவை கொலை செஞ்சிட போறேன். அம்ர் இப்னு உமையாவை கொலை செஞ்சிட்டா மக்கத்து குறைசிகளுக்கு நான் ஒரு சுப செய்தி சொன்னதாயிடும், நான் ஒரு சுப செய்தி மக்கள் குறைய இருக்கிறேன், சந்த கட்டத்தில் அடிபட்டு போய் கிடக்கிறான், எல்லாம் நொந்து போய் உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம வந்த இடத்துல முகமது சல்லல்லாஹு ஒரு தூதர ஒரு அம்பாசடர நம்ம கொலை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ற பேசிக்கிறாரு, தன்னுடைய சகாக்கள்கிட்ட பேசிக்கிறாரு. நம்ம வெளியே போன உடனே இப்ப மன்னர்கிட்ட போறோம், வெளியே போன உடனே இந்த அம்ர் இப்னு உமையா எங்க இருக்காரு எது இருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவரை தீர்த்து கட்டிடலாம், தீர்த்து கட்டி நம்ம மக்களுக்கு இதே ஒரு சுப செய்தியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவோட அரசவைக்குள்ள நுழைகிறாரு. நுழைஞ்சவன நேரம் மன்னன்ட்ட போய் சலாம் சொல்றாரு, அங்க அந்த அவங்க காலத்து சலாம், அதாவது அவங்க காலத்து சலாம் என்ன அப்படின்னா அப்படியே சாஸ்தாங்கமா கீழே விழுந்துருவாங்க. மன்னருடைய அரசவைக்கு போனா என்ன பண்ணுவாங்க, சஜிதா பண்ணுவாங்க, தங்களுடைய தலையை கொண்டு போய் மன்னருக்கு கால வச்சு சஜிதா பண்ணுவாங்க மன்னர்களுக்கு. இது அவங்க காலத்திலேயே சலாம். அப்ப அந்த மாதிரி இவர் சாஸ்தாங்கம் பண்ண உடனே நஜ்ஜாஷி மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டு மரஹபா பி சதீகி, இதை நண்பரே வாங்க வாங்க வாங்க, என்ன விஷயம், ரொம்ப நாளாச்சு பார்த்து, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, ஏன்னா ரெண்டு பேருக்கு என்ன உண்டு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு ஏற்கனவே நட்பு உண்டு, அந்த நட்பு என்ன பண்றாரு, நஜ்ஜாஷி மன்னர் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாரு. அம்ர் இப்னு அல்ஆஸ் வரவேற்க உடனே நஜ்ஜாஷி மன்னர் உரிமையோட கேட்கிறாரு, எப்போ ஒவ்வொருத்தரையும் உங்க ஊர்ல இருந்து வரும்பொழுது ஏதாவது எனக்கு அன்பளிப்பு கொண்டு வரீங்களே, இந்த வரை என்ன கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்ர் இப்னு அல்ஆஸ் சொல்றாரு, ஒட்டக தோலினால் செய்யப்பட்ட நிறைய விலை உயர்ந்த பொருட்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன், ஒட்டக தோலினால் செய்யப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் சொன்னா நஜ்ஜாஷி மன்னர் பெரும்பாலும் விரும்புறது அரபு நாட்டிலே விரும்புறது ஒட்டக தோல்ல செய்யப்பட்ட பொருட்களை தான். இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல யூரோப்பியன் கண்ட்ரிகள்லயோ அதே மாதிரி மற்ற மேலை நாடுகள்லயோ தமிழ்நாட்டில இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய தோல் பொருட்களை விரும்புறாங்கல்ல, தோல் ஜாக்கெட்டு, தோல் கிளவுஸ், தோல்லால் செய்யப்பட்ட ஷூ, இந்த மாதிரி பொருட்களை அவங்க விரும்புறாங்க ஐரோப்பியன் கண்ட்ரில. காரணம் என்ன, இங்க உள்ள தோல் வந்து தரமான தோலா இருக்கும், செய்யற நேருக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி நஜ்ஜாஷி மன்னர் அரபு மக்கள் எதாவது ஆசைப்படுவாருன்னு சொன்னா இவங்கள்ட்ட தோல்நாள் செய்யப்பட்ட பொருட்களை விரும்புவாரு, அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் என்ன பண்றாரு, தோல்நாள் செய்யப்பட்ட அன்பளிப்புகள் நிறைய கொண்டு போய் கொடுத்துட்டு நான் உங்கள்ட்ட விஷயமா பேச வந்திருக்கிறேன் அப்படிங்கிற. அப்ப நஜ்ஜாஷி மன்னர் தாராளம் பேசி, என்ன விஷயம், நஜ்ஜாஷி ரொம்ப குஷி மூடல இருக்காரு, இது சந்தோஷமான மூடல இருக்காரு, சொல்லு வா என்ன விஷயம், நான் இல்லைய நமக்கு மத்தியில் என்ன கூச்சது, தாராளமா சொல்லு அப்படிங்கிறாரு. அப்ப சாது அம்ர் இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் சொல்றாரு, இல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப வந்திருப்பாரு பாருங்க ஒருத்தர் அம்ர் இப்னு உமையா, நான் உள்ள நுழையும் போது வெளியே போனார் பாருங்க, இவர் வந்து எங்களுடைய எதிரியுடைய தூதரா உங்கள்கிட்ட வந்திருக்காரு, எங்களுடைய எதிரியுடைய தூதரா உங்கள்கிட்ட வந்திருக்காரு, எங்களுக்கு என்ன பெருமிஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அம்ர் இப்னு உமையாவை நாங்க வெளியே போனோம் கொலை செஞ்சிடணும், ஏன்னா இவர் எங்க எதிரியுடைய தூதர், அவர் கொலை பண்ணணும், அதுக்கு எங்களுடைய பெர்மிஷன் வேணும், உங்களுடைய பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நஜ்ஜாஷி மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. என்ன பண்றான், என்ன பண்றாரு, அம்ர் இப்னு அல்ஆஸ் தாடியை பிடிச்சி மூக்கு மேல ஒரே குத்து குத்துறாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறவரு அவருடைய தாடியை பிடிச்சி மூக்கு மேல ஒரே குத்து குத்துறாரு. குத்துற உடனே சோழங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும், அம்ர் இப்னு அல்ஆஸ் முஸ்லீமா காஃபிரா, எனங்க காஃபிர், காஃபிருடைய தாடியை பிடிச்சி நஜ்ஜாஷி குத்துறாருன்னு சொன்னா அப்ப பிடிக்கிற அளவுக்கு காஃபிருக்கு என்ன தெரியுது, தாடி இல்ல புடிக்கிற அளவுக்குள்ள தாடி, அப்புறம் பெரிய தாடியா இருந்திருக்குது. அப்ப காஃபிரே அந்த காலத்துல தாடி வச்சிருக்கான். நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து யோசிச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒன்னும் வைக்கலாமா வேணாம் சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம், சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தாடியை பிடிச்சி என்ன பண்றாரு, ஒரே குத்து மூக்கல குத்துறாரு, அம்ர் இப்னு அல்ஆஸ் மூக்கல குத்துறாரு, யார் நஜ்ஜாஷி மன்னர், குத்திட்டு இந்த பாரு இந்த மாதிரி பேசுறவங்க என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கா முகப்பத்தை அன்பா பேசுனா பேசு, இல்ல வெளியே போ அப்படின்னு கத்துறாரு. சட்டம் போட்ட உடனே இவரு அமருபுல் ஆஸ் பாரு, அடே என்னடா இது, நம்ம எப்போ வந்தாலும் இவர் நம்மள முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாவே இருக்கிறாரு, நம்ம கூட கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படியே பல்கி அடிச்சுடா. இல்ல நண்பா, இல்ல தோழரே, உங்களுக்கு கோபப்படுறாங்க, நான் அதை பத்தி ஒண்ணு கேட்கல, அதை விட்டு நான் சாப்டர் விட்டுருங்க, நான் புது சாப்டர் அவங்கள்ட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அமருபுல் ஆஸ் நஜாஷி மன்னன் கேட்கிறேன், என்ன விஷயமா பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க தான் உங்களுக்கு தெரியும்ல, நாங்க எங்களுடைய எதிரிய எங்க ஊரை விட்டு துரத்தணும், அந்தாலும் மதினால போய் உட்கார்ந்து ஒரு பெரிய படையை சேர்த்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாரு, இந்த நேரத்துல எங்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, அதனால நாங்க மக்காவாசிகளா சேர்ந்து என்ன முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, மக்காவினுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்தலாம்னு இருக்கிறோம், மக்காவுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துடலாம்னு உங்களுக்கு கீழே நாங்க பிரஜைகளா இருக்கலாம் ஆசைப்படுறோம், அது விஷயமா தான் ஆலோசனை பண்ண வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அமருபுல் ஆஸ் சொல்றாரு, அட பைத்தியக்காரங்களா, நீங்க யாரப்பா எதிரி ஆக்கிக்கிட்டீங்க, நஜாஷி மன்ன சொல்றாரு, அட பைத்தியக்காரங்களா, நீங்க யாரப்பா எதிரி ஆக்கிக்கிட்டீங்க, யாருக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேரடியாக கொண்டு வஹியை கொண்டு கொடுக்கிறாரோ அவரையா நீங்கள் பகித்துக் கொள்கிறீர்கள், நஜாஷி மன்னன் கேட்கிறாரு. ஏற்கனவே என்ன ஆகிட்டார், இவரு முஸ்லீம் ஆகிட்டார், இவருக்கு உள்ளத்தை ஈமான் இருக்குது, அதை வச்சு கேட்கிறாரு, யாருக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹி கொண்டு வர்றாங்களோ அவரையா நீங்க பகைச்சுக்கிறீங்க, என்னப்பா உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதாப்பா, யார பகைக்கணும்னு விவசாயம் இல்லையாப்பா, உங்களுக்கு விவரம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி இவரு இஸ்லாத்தை பத்தி தாவா செய்ய ஆரம்பிச்சாரு. யாருக்கு, அம்ருபுல் ஆஸுக்கு, நஜாஷி மன்னன் தாவா செய்யறாரு. சோலை பாருங்க, அந்த மக்களுடைய அந்த காலத்துல உள்ள மக்கள் மட்டுமல்ல, இன்னைக்கும் நம்ம முஸ்லீமான மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும் ஆசையே இல்லை, நம்ம முஸ்லீமான மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணுங்கிற ஆர்வமும் ஆசையும் நமக்கு கிடையாது. ஆனா புதுசா இஸ்லாத்துக்கு வராங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த ஆதங்கம் இருக்கும், நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் உலக மக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணுமே, யாரெல்லாம் பாக்கிறோம் அவங்களாம் இஸ்லாத்தை சொல்லுவாங்க, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களாம் இஸ்லாத்தை சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி நஜாஷி மன்னரு அவர் புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார், அவர் ரசூலுல்லா இஸ்லாத்தை இதெல்லாம் சந்திக்கல, இவர் பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயம் அதான், இதுவரை நஜாஷி மன்னர் யாரும் சந்திக்கல, நாயன் செல்லாருக்கு சந்திக்கல, அவங்களோட சில போர்க்களத்தில் கலந்துக்கல, அவங்க கையில முசாபா செய்யல, அவங்க கையில பையத்தும் செய்யல, வெறும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை கேட்டுதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு யாரு, நஜாஷி மன்னர். அந்த சூழ்நிலை என்ன பண்ணாரு, அடுத்தவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு, அம்ருபுல் ஆஸ் அந்த நண்பருங்கிறதுனால நட்பு ரீதியா இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. இஸ்லாத்தை சொன்ன உடனே அம்ருபுல் ஆஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது, என்னடா இது, நாம வந்து இவரோட சேர்ந்துகிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை எதுக்கலாம் வந்தா, இவரு என்னடா தலையில நமக்கு அழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு சொல்லி இவரு யோசிக்கிறாரு. அவர் சொல்ற கருத்துக்களை இவருக்கு உண்மையான கருத்துக்களா படுது, நல்ல அறிவு திறமை உள்ளவர், நல்ல புத்தி சாதனையும் உள்ளவர், ஏதோ ஊர் மக்களா சேர்றாங்க எதுக்காங்க சேர்ந்தா எடுத்துக்கிட்டு ஊர் மக்களா எடுக்கிறாங்களா நம்மளே இருப்போம் அப்படின்னு எடுத்திருந்தார் தவிர மற்றபடி நாயன் சிலாரத்துல கொள்கைகள் மீது வெறுப்படைகளா எடுத்துருந்தா அவரு. அவர் சொல்ல சொல்ல சொல்ல இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிக்குது, விளங்க ஆரம்பிச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு முடிவு பண்ணிட்டான், எவ்வளவுதான் விளங்கினாலும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்குமா இல்லையா, ஏன்னா பெரிய அறிவாளியா இருப்பான், அறிவாளிகளுக்கு பூரா ஹிதாயத்தை கிடையாது கேரண்டி கிடையாது, அறிவாளிகள் பூரா அல்லாஹ் ஏற்றுக்கிறவங்களா இருக்கணும், முஸ்லீமா தான் இருக்கணும் எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. பாக்குறோம்ல எத்தனையோ பெரிய அறிவாளி இந்தியாவிலே ஒரு பெரிய பதவி வகித்தவர், அதாவது தேர்தல் கமிஷனருக்கு என்ன பவருங்கிறத அவர் தான் உலகத்துக்கே காட்டினாரு, இந்தியாவுக்கே காட்டினாரு, யாரு சேஷன் ஒருத்தர் இருந்தாரு, அவ்வளவு பெரிய அறிவாளி, நல்ல புத்தி சாதனையும் உள்ளவர், நல்ல திறமசாலி, நல்ல போர்டா யாருக்கு எதுக்கு பயப்படாதவர். ஆனா அந்த அறிவாளிய என்ன ஆனாரு, தன்ன மாதிரி சாப்பிடக்கூடிய, தன்ன மாதிரி தூங்கக்கூடிய, தன்ன மாதிரி பொம்பளைங்களோட பழகக்கூடிய, சொல்லப்போனா நல்ல ஒரு குடும்பத்தினோட மோசமாக நடக்கக்கூடிய ஒரு சாமியார் காலில் போய் அவர் உழுறாரு, பாக்கணுமா இல்லையா. அப்ப அந்த அறிவு அல்லாஹ் கொடுத்த அறிவு என்ன ஆகல, ஹிதாயத்துல விஷயத்துல வேலை செய்யல, நல்ல அறிவாளி தான், பெரிய அறிவு ஜீவி தான், ஆனால் ஈமான் வரும்பொழுது அந்த அறிவு என்ன ஆயிடுது, மழுங்கடிக்கப்படுறது. அப்ப அறிவாளியா இருக்கிறவங்களுக்கு பூரா ஹிதாயத்து கிடைக்கும் சொல்லி ஒண்ணு கம்பல்சரி கிடையாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் அம்ருபுல் ஆஸ்ரே விஷயத்துல அவர் அறிவாளிங்கனால கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறாரு, நஜாஷி மன்னன் சொல்றத சொன்ன உடனே பாக்குறாரு, கூட ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, கூட நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க, யாரு மக்கள் அஞ்சு கூட வந்து சகாக்கள் உட்காந்துருக்காங்க. சரி நஜாஷி மன்னன் சொல்றாரு, சரி சரி நான் நாளைக்கு இன்னொரு டைம்ல ஃப்ரீயா வர்றேன் அப்ப பேசிக்கலாம், ஏன்னா இந்த மக்களையும் தப்பா போய் சொல்லக்கூடாது இல்ல அப்படின்னு சொல்லி பேசுற சொல்லி வேலை கிளம்பி வந்துடுறாரு. மறுநாள் இவங்க கூட வந்த சகாக்கள் யாருக்கு தெரியாம அவர் மட்டுமே நஜாஷி மன்னன் சந்திக்கிறாரு. சரி சொல்றாரு, நேற்று ஏதோ பேசியிருந்தமே அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நஜாஷி மன்னர் மறுபடியும் இஸ்லாத்து சொல்றாரு, சொல்ல ஆரம்பிச்சாரு, மறுபடியும் இஸ்லாத்து சொல்றாரு. சோலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய உள்ளத்தை விசாலமாக்கி, அப்படியா அப்ப நான் அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கணும் என்ன செய்யணும்? யார் கேக்குறா? போறேன் மக்காவுக்கு போனவன் அபிஷினியாவுக்கு போனவன் அப்படியே மதினாவுக்கு போனேன்னு சொல்ல மாட்டாங்களா? அதனால நான் மக்கால போய் எங்க ஊர் மக்களை சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிட்டு நான் மதினாவுக்கு போட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே ஹதரத் நஜாஷி ரலியா ரஹமத்துல்லாஹி பாக்குறாரு. நஜாஷி பாக்குறாரு, ஏன்னா சஹாபி இல்ல பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்று இருந்தாலும் கூட என்ன கிடைக்கல அவருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காதனால நஜாஷி வந்து சஹாபி கிடையாது, தாபி தான் அவரு. நஜாஷி என்ன பண்றாரு சொன்னா, இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நீ கையை நீட்டு அப்படின்னு கையை நீட்டி இவங்க பையத்தை வாங்கிக்கிறாங்க. யாரு? நஜாஷி மன்னர் உறுதிமொழி வாங்கிக்கிறார். என்ன உறுதிமொழி? நான் நேரம் மதினாவுக்கு போவேன், மதினால போய் நாயகம் ஸல்லல்லாஹு சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு உறுதிமொழி வாங்கிட்டு நீ நேரம் மதினாவுக்கு போன அனுப்பிவிட்றாங்க. இவரு அம்ரு பின் அல் ஆஸ் என்ன பண்றாரு சொன்னா, மதினாவுக்கு புறப்பட்டாரு. இவங்க நாலு பேர் அஞ்சு பேர் கூட தான் பாருங்க, அவங்கள அப்படியே நடுநாட்டுல டீல்ல விட்டுட்டு இவர் அப்படியே மதினாவுக்கு புறப்பட்டாரு. போறேன் என்ன தெரியல போய் பார்த்தா நோக்கி அவரும் பயந்து ஒளிஞ்சு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இவரு கூட போய் சேர்றாரு. எங்கப்பா போறீங்க? எங்கப்பா போறீங்க? ஹாலித் பின் வலித் கேக்குறாரு. யாரு? அம்ரு பின் அல் ஆஸ். இது கேட்ட ஹாலித் வலித் சொல்றாரு, நீ எங்க போற அது சொல்லு, நீ எங்க போற அது சொல்லு. இவரு அதுக்கப்புறம் மறைக்க விரும்பல, எங்க போறேன்? மதினாவுக்கு தான் போறேன் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு. நாங்களும் அதுதான் போறோம். மூணு பேர் ஒன்னா போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன உடனே ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஹதரத் உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. மூணாவதா அம்ரு பின் அல் ஆஸ் ரசூலுல்லாஹி ஸல்லம் கையை நீட்டுறாங்க. இவட்டக்கர் கையை சுருக்கிறார், கையை இழுத்துறாரு. யார்? அம்ரு பின் அல் ஆஸ். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, வமா கான யா அம்ரு, அம்ரு என்னாச்சு, ஏன் கையை இழுத்துக்கிட்டீங்க? உடனே அம்ரு பின் அல் ஆஸ் கேக்குறாரு, தலையை குனிஞ்சுக்கிட்டே, யா ரசூலுல்லாஹ், நாங்க உங்களுக்கு எவ்வளவு தீங்கு கொடுத்துட்டோம், எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டோம். உங்களுக்கு நாங்க கொடுக்காத தீங்க இல்ல, உங்களுக்கு கொடுக்காத கஷ்டம் இல்ல, அதனால என் பாவங்கள்லாம் மன்னிக்கிறோம் சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுங்க, அப்பதான் நான் பயம் செய்வேன், அப்பதான் களிமா சொல்லுவேன் அப்படின்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா, அல்லாஹ்வே வாக்குறுதி இருந்தான். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? வாக்குறுதி கொடுத்தான். ஏன் சொன்னா, வஹ்ஷி இப்னு ஹரப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யார்? ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பொருள கொலை செஞ்சு மூக்க தனியா நாக்க தனியா காக தனியா வெட்டி சின்ன வீட்டை படுத்துறவரு. வஹ்ஷி, வஹ்ஷின்றாலே அரபில் என்ன இருந்ததுன்னா அருவறுப்புன்னு அர்த்தம். வஹ்ஷின்றது என்ன அர்த்தம்? அருவறுப்பு. அந்த அருவறுப்புங்கிற பேருக்கு ஏத்த மாதிரியே அவர் வந்து ரொம்ப அருவறுப்பான மனுஷன், அடிமை. இந்த வஹ்ஷி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் பொழுது வஹ்ஷி இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருக்கு தாவா செய்றாங்க. அதாவது தன்னுடைய சிறிய தகப்பனார வெட்டி கொன்றது மட்டும் இல்லாம மூக்க தனியா நாக்க தனியா கண்ணை தோண்டி எடுத்து அதை கொண்டு போய் ஹிந்தாட்ட கொண்டு போய் கொடுத்து ஹிந்தா அந்த ஈரல் குலையை புடுங்கி எடுத்து அதற்கு அம்சா ரலியல்லாஹு உடல்ல இருந்து ஈரல் குலையை புடுங்கி எடுத்து அதை அப்படியே சப்பி காட்டினது, இதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சிந்தனை அப்படியே நிழலாடுது. அந்த வஹ்ஷி வந்திருக்காரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இஸ்லாத்தை சொல்றாங்க. அந்த வஹ்ஷியை பழிவாங்கல, ரசூலுல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிவாங்கல, அவர் திட்டல, அவருக்கு இஸ்லாத்தை சொல்றாங்க. வஹ்ஷியே நீங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க சொன்னா உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னாங்க. உடனே அந்த வஹ்ஷி திமுரா கேட்டாரு, அது எப்படி அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், அது எப்படி அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாரு. என்ன ஆயத்தை அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ, விபச்சாரம் செய்கிறாரோ, அநியாயமாக கொலை செய்கிறாரோ, அவர் நரக நெருப்பிலே செல்வார், நரக நெருப்பிலே வீழ்வார் அப்படின்னு சொல்லி உங்க குரான் நல்லா சொல்றானா இல்லையா? யார் கேக்குறா? வஹ்ஷி கேக்குறாரு. அதாவது யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ, அநியாயமாக கொலை செய்கிறாரோ, விபச்சாரத்தில் மூழ்கி கிடைக்கிறாரோ, இவர் நரக நெருப்பை சந்திப்பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த மூணு பாவத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். யார் சொன்னா? வஹ்ஷி சொல்றாரு, இந்த மூணு பாவத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அநியாயமாக கொலை பண்றேன், விபச்சாரத்தில் மூழ்கி கிடக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் சொல்ற இந்த பாவம் செய்யறவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி, ஆனா நீங்க சொல்லி சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்றீங்களே, இது எப்படி, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கணும். என்னன்னு சொன்னா, இல்லா மன் தாப, அந்த ஆயத்துடைய தொடர், அந்த ஆயத்துடைய தொடர், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன். ஆனால் யார் வந்து இணை வைத்து அநியாயமா கொலை செஞ்சு விபச்சாரத்தை மூழ்கி கேட்கிறாரோ அவர் நரகத்துக்கு போவாங்க. ஆனால் இல்லா மன் தாப, ஒருத்தருக்கு எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு, அவர் யாருன்னு சொன்னா, தௌபா செய்து ஈமான் கொண்டு இன்னும் நற்காரியங்களும் செய்கிறார்களோ அவர்களை தவிர. அவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, அவன் தௌபா செஞ்சு ஈமான் செஞ்சு ஈமான் கொண்டு நற்காரியம் செஞ்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கு என்ன பண்ண முடியாது, அல்லாஹ் நரகத்தில் அனுப்ப மாட்டான், அவர் சொர்க்கத்துக்கு போவாரு அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் எல்லாம் இறக்கணும். உடனே வஹ்ஷி சொன்னாரு, என்னது, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஷர்துன் கஸீர், ஷர்துன் கஸீர். என்ன, தௌபா செய்யணுமா, அவர் ஈமான் கொள்ளணுமா, அவர் நல்ல அமல் செய்யணுமா, அப்பப்பா இவ்வளவு காரியம் நம்மளால முடியாதுப்பா, எக்கச்சக்கமான நிபந்தனை, நிபந்தனை ஓவர், இந்த நிபந்தனை நம்மளால முடியாது அப்படின்றாரு. ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னடா இது, இந்த மனுஷன் வாஷிங்கிற பேர் கேட்ட மாதிரி இவ்வளவு மோசமான நாள் இருக்கிறான, அருவறுப்பா பேசுறான அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னப்பா செய்யணுங்கிற, இல்ல எல்லா பாதையும் எல்லாம் மன்னிக்கணும், எல்லா பாதையும் எல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு ஒரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத் இறக்கணும். இன்ன அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும்தான் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத மற்ற பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆயத் இறக்கணும். ரசூலுல்லாஹி சொன்ன வஹ்ஷி சொன்னாங்க, வஹ்ஷி உன்னுடைய விஷயத்துல அல்லாஹ் ஆயத் இறக்கிருக்கான்பா, அல்லாஹ் இணை வைக்கப்படுவதை மட்டும் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத மற்ற பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிச்சிருவான் அப்படின்னு ஆயத் இறக்கிருக்கான். அப்படின்ற உடனே, அப்படியா, ஓ இணை வைக்கிறத மட்டும் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இப்ப நான் வந்து அவன் நாடியவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறான், நாடாவது லிஸ்ட்ல இருக்கிற எனக்கு எப்படி தெரியும்? யார் கேட்டா? வஹ்ஷி கேட்டாரு. அப்போ ரசூலுல்லாஹி தலைக்கல, நாயன்ஸ்லாம் தலைக்கல, சவரை பாருங்க எவ்வளவு மோசமான மனுஷன், ஒரு அடிமையா இருந்து ஒரு வெறி பிடிச்சவர், நாயன் செல்லல்லா சின்ன சிறிய தந்தையை வெட்டி கொன்றது மட்டும் இல்லாம துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டி சின்ன பின்னப்படுத்தினவரு, அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கணுங்கிறது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அக்கறையை பாருங்க, எவ்வளவு ஆர்வம் பாருங்க. மீண்டும் ரசூலுல்லாஹி அல்லாஹ்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த வஹ்ஷி ஹிதாயத்து கிடைக்கணும், அவர் மனசு திருப்தி அடைய மாதிரி ஏதாவது செய்யணி அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு மீண்டும் ஆயத்து இருக்கணும், வஹ்ஷிக்கு மீண்டும் ஆயத்து இருக்கணும். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا. இன்னைக்கு தராவில ஓதன ஆயத்து இது, இன்னைக்கு தராவில ஓதுறாங்க. நபியே சொல்லுங்கள், يا عبادي الذين اسرفوا على انفسهم, தங்களுக்கு தாங்களே அநீதி விளைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, لا تقنطوا من رحمه الله, அல்லாஹ்வுடைய அருள்களை விட்டு நீங்கள் நிராசையாய் விடாதீர்கள், ان الله يغفر الذنوب جميعا, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இந்த ஆயத்து இறங்கின உடனே வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வஹ்ஷியா இருந்தவர் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு மாறி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி செய்றார். இதை பூரா ஒரு சஹாபி பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறார். அவன் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹாதா காசுன் லி வஹ்ஷி அம் லி ஆம்மத்தில் முஸ்லிமீன், ஹாதா காசுன் லி வஹ்ஷி அம் லி ஆம்மத்தில் முஸ்லிமீன், யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ் இவ்வளவு சலுகை கொடுத்தானே, இவர் கேக்குறதுலாம் ஏத்த மாதிரி அல்லாஹ் ஆயத்து இறங்கி இறங்கி வாக்குறுதி கொடுத்தானே, இது எப்படி, இது வஹ்ஷிக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலா அல்லாஹ் சொன்னதா, இல்ல உலக மக்கள் எல்லாத்துக்குமா? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பல்லி ஆமத்தில் முஸ்லிமீன், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் இந்த வாக்குறுதி பொருந்தும். அப்ப ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வானால் அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான் அப்படிங்கிற அந்த வசனத்தை அம்ருபுல் ஆஸ்க்கு ரசூலுல்லாஹி ஓதி காட்டுறாங்க. அம்ருபுல் ஆஸ் சொல்றாருல, நான் உங்களுக்கு எவ்வளவு தீங்கு செஞ்சிருக்கேன், எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கிறேன், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான்னு எனக்கு வாக்குறுதி கொடுங்க, நான் உங்களுக்கு மகிழ்ச்சி செய்யற அப்படின்னு உடனே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்னால் செய்யப்பட்ட அனைத்து பாவங்களையும் அனைத்து குற்றம் குறைகளையும் இஸ்லாம் மன்னித்து விடும். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அத்தூழியம் நினைக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, கூட்டம் கூட்டமா முஸ்லிம்களை கொளுத்தக்கூடியவனா இருந்தாலும் சரி, கூட்டம் கூட்டமா இஸ்லாமிய தாய்மார்களை கற்பழிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, நீ இப்போது இஸ்லாத்தை ஏற்று அடுத்த வினாடி மரணிப்பாயானால் ரப்புல் ஆலமீனுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றார். அல் இஸ்லாம் யஹ்தி மா கான கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன் சென்ற அனைத்து பாவங்களை மன்னித்து விடுகின்றது அப்படிங்கிற வார்த்தையை வாக்குறுதியை அதற்கு அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கொடுத்த உடனே அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்று முழுமையான முஸ்லிமாக மாறுகின்றார்கள். சகோதரர்களே, அவ்வளவு யோசனைக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற அம்ருபுல் ஆஸை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்லமன் நாசு வ ஆமன அம்ருன், மத்த மக்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மத்த மக்களா இஸ்லாத்தை ஏத்து முஸ்லீம் ஆயிட்டாங்க, ஆனா அம்ரு மட்டும் தான் எடுத்துட்டு பண்ணாரு, யோசிச்சு சிந்திச்சு ஈமான் கொண்டார், அவர் ரொம்ப யோசிச்சு இஸ்லாத்துக்கு வந்தார். அம்ரு பிலாஸ் அங்க நஜாஷி மன்னர் சொன்னதை யோசிக்கிறாரு, அப்புறம் மக்கள் மதினா வல்ல வரும்போது யோசிக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து உட்கார்ந்த பிறகு கூட என்ன பண்ணாரு, யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஹயர் சகோதரர்களே, அவ்வளவு யோசனைக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்த அந்த சஹாபி அவர்கள் அம்ரு பிலாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி நடந்துனா, அடரா நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ, நம்ம தவறு செஞ்சிட்டோமோ, யோசிக்காம இஸ்லாத்துக்கு வந்துட்டோமோ நினைக்கிற சகோதரர்களே. ஏனென்றால் ஒரு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பையத் செய்வதற்கு முன்னால் ஒரு முறை அல்ல, ஆயிரம் முறை அல்ல, லட்சம் முறை யோசித்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உறுதிமொழி எடுத்து விடுவோம் என்றால் எடுத்த உறுதிமொழியிலே மௌத்து வரை உறுதியா இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. உறுதிமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிச்சு தப்பு இல்லை. அதே அதற்கு அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களை வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டினாங்க. ஹயர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த வருடமே ஒரு போருக்கு அதற்கு அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களை தலைமை தாங்கி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போர் என்ன போர் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மூத்தா போரா ஐயோ ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அதுல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அபிசீனியால இருந்து வந்த உடனே முதல் போருக்கு போனாங்களே ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, ஜாஃபர் அமீராக இருப்பார், அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு ஹாரிஸா அமீராக இருப்பார், அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் ஜாஃபர் அமீராக இருப்பார், அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அமீராக இருப்பார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் யார் யார் அமீரா தேர்ந்தெடுத்து அவர்களை எதிர்த்து போராடுங்கள் ரசூலுல்லாஹி சொல்லி அனுப்பினாங்கல்ல, அந்த மூணு பேர் ஷஹீதாகுறாங்க. அந்த கடைசி ஜும்மால கலந்துட்டு போனதுனால அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உன்னுடைய இரண்டு சகாக்களும் சொர்க்கத்துக்கு போய் 500 வருஷத்துக்கு பிறகு நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. மறந்து போச்சா? அந்த மூத்தா போர் யாருக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்குது. ரோம் நாட்டு மன்னனை எதிர்த்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போர் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், நான்காவதாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் தலைமையிலே போரிட்டு அந்த போரிலே மிகப்பெரிய வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். சின்ன படை தான், போன 3000 பேர் கொண்ட படை, எதிர்த்தது வந்து கிட்டத்தட்ட 20000 பேர் கொண்ட படை. அந்த 20000 பேர் கொண்ட படையை இந்த 3000 பேர் கொண்ட படை வெற்றி கண்டு திரும்பி வந்தாங்க. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மூத்தா போர் முடிஞ்ச அடுத்த சில 6 மாதங்களுக்குள்ளே ராத்து சிலாசில் என்று சொல்லக்கூடிய ஒரு போர். இது எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர் அனுப்பினாங்கன்னு சொன்னா, மூத்தா போர்ல வந்து ரோம் நாட்டு மன்னனுடைய தலைமையில இருந்த குட்டி குட்டி கிறிஸ்தவ பேரரசுகள் எல்லாமே வந்து ஒன்னு சேர்ந்துருச்சு இஸ்லாத்துக்கு எதிராக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த கிறிஸ்தவ பேரரசுகள் ஒன்னு சேர்றத முதல்ல உடைக்கணும், ஏன்னா இவெல்லாம் ஒன்னு சேர்ந்தாண்டக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், மறுபடியும் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருவான், காலம்பரை சண்டை போட்டு கிடக்க முடியாது. அதனால இவங்க ஒண்ணு சேர்றத தடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை அந்த அவருடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. ராத்து சிலாசில் என்று சொல்லக்கூடிய ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. சோல அந்த படைக்கு அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீரா நியமிக்கும் பொழுது அம்ருபுல் ஆஸ் கூப்பிடுறாங்க, அம்ரே நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரொம்ப கம்மியான நாள் தான் ஆச்சு, ஒரு வருஷம் கூட முழுமையாகல, ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுவதற்கான உங்களை நான் அமீரா நியமிக்கின்றேன். ஏன் தெரியுமா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்ல திறமையை கொடுத்திருக்கான், நல்ல அறிவை கொடுத்திருக்கான், சமயோசித புத்தியை கொடுத்திருக்கான், எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யணுங்கிற தியாக மனப்பான்மை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதனால உங்களை அமீரா நியமிக்கிறேன், நீங்கள் அமீரா போய் போரிட்டு திரும்பி வருவீர்கள் என்றால் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எக்கச்சக்கமான கனிமத்து பொருளை கொடுப்பான், நிறைய கனிமத்து பொருள் கிடைக்கும், நிறைய செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லிக்கிட்டே போன உடனே அதற்கு அவங்க சாது அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில போறிட்டா எனக்கு கனிமத்து கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். அல்லாஹ்வை சத்தியமா சொல்கிறேன், நான் அதற்காக ஈமான் கொள்ளவில்லை. நான் கனிமத்து பொருள் கிடைக்குமே போறேன், அல்லாஹ்வுடைய பாதையில போறிட்டால் கனிமத்து பொருள் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும்ங்கறதால நான் ஈமான் கொள்ளல. உமா ஆமன்து இல்லால் இல்லா, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஈமான் கொண்டேன். அல்லாஹ்வுடைய பாதையில போனேன்னா அதை போதிலே அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை கொடுத்து அதை சந்தோஷமா ஏத்துப்பேன். போரிட்டால் இப்படி எல்லாம் உங்களுக்கு கனிமத்து கிடைக்கும். கனிமத் என்பது அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட ஒரு பொருள். போர்க்களத்தில் அன்பளிப்பு கனிமத்தை கிடைக்கிறது அல்லாஹ்வால் ஒரு ஹலாலாக்கப்பட்ட ஒரு பொருள். அந்த ஹலாலான பொருள், அந்த நல்ல பொருள் ஒரு நல்ல மனிதரிடத்தில் இருப்பது தவறல்ல. அதனாலதான் உங்க சொன்னேன், நான் ஆசவாத்த கடன் நினைச்சு தப்பா விளங்கிட்டீங்க. நீங்க ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல செல்வம் இருப்பது தவறல்ல, அதுக்காண்டிதான் உங்க சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு ஏற்றுக்கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவோடு ஹதரத் அவர்கள் ஜாத்து ஸிலாஸில் புறப்படுகிறார்கள். ரோம் நாட்டை சேர்ந்து போய் நோக்கி அங்க போய் ஃபலாத் என்று சொல்லக்கூடிய இடத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தலைமையில் அந்த படை தங்குது. அவங்க படை தங்குறாங்க, தங்கின உடனே பாக்குறாங்க 3000 பேர் கொண்ட படைதான் போயிருக்காங்க, 300 பேர் கொண்ட படைதான் போயிருக்காங்க. பார்த்தா அங்க பெரிய படையா இருக்குது, எதிரிகளுடைய படை, ஜாத்து ஸிலாஸினுடைய படை பெரிய படையா இருக்குது. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு அனுப்பி, யார சொல்லல்லா உடனே உதவிக்கு ஒரு படையை அனுப்புங்க, உதவிக்கு ஹெல்ப்புக்கு ஒரு படையை அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில இன்னொரு படையை அனுப்புறாங்க. அந்த படையில யார் இருக்கா அப்படின்னு சொன்னா, ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, இன்னும் பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்காங்க. அந்த படை வந்து அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு படையோட இணைஞ்ச உடனே யார் தான் அமீர் படைக்கு? படை யார் தான்? அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு தான் அமீர். இவங்க எல்லாம் அமீருக்கு கீழே இருக்காங்க. சகோதரே பாருங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சமத்துவம். நீ ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றவரா இருக்கலாம், எனக்கு நெருக்கமான சஹாபியா இருக்கலாம், ஆனால் நான் ஒருவரை அமீரா நியமித்து விட்டால் அவர் நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்க கட்டுப்படுத்த ஆகணும். தலைமையின் தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரங்கிற மாதிரி என்ன போச்சுங்க, தொப்பி போட்டு தலைவன் ஆயிட்டான். யார் யாரும் தொப்பி போடாம, தாடி கூட இல்ல, தொப்பி மட்டும் தான் போதும், அவர் சமுதாய தலைவர். எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், ஜோசியம் பார்த்து நியூமராலஜி கணக்குப்படி தன்னுடைய இஸ்லாமிய பெயரை, இஸ்லாமிய பெயர் அவருக்கு, அந்த பெயரை நியூமராலஜி கணக்குப்படி பார்த்தா அது ராசியான நம்பர் வரமாட்டேங்க. அதனால அப்புறம் அழகான இஸ்லாமிய பேரை ஏதோ இத்து போன பேரை மாத்திக்கிட்டு அப்படிப்பட்டவர்கள் சமுதாய தலைவர், நானும் தலைவர். எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா, சமுதாயத்தின் நிலைமை எவ்வளவு கேவலமாய் போச்சு பாருங்க. ஆனா சஹாபாக்கள் ஒரு அமீர் என்று நிர்ணயித்து விட்டால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்த தலையுடைய, கருத்த தலையுடைய, ஈயின் தலையை போட்டு சுருங்கிய தலையுடைய, காய்ந்த திராட்சையை போட்டு நிறத்தையுடைய ஒரு அற்பமான மனிதர் உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டால் அவருக்கும் நீங்க கட்டுப்பட்டு நடங்க. சரி, பாக்கிறதுக்கு ஆளை பார்க்கறதுக்கு ஜூல வைக்கிற மாதிரி இருக்கலாம், அந்த அளவுக்கு நான் கட்டுப்படுறா அப்படின்னு நினைக்காதீங்க, அவருக்கும் நீங்க கட்டுப்பட்டு நடங்க. அதைத்தான் சாது அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு வரலாறுல ஹதரத் உமர் இல்லனும் அபூபக்கர் எல்லாரும் இணைஞ்சு போரினாங்க. போர்க்களத்துல சம்பவம் என்னன்னு சொன்னா, அன்று இரவு அமீர்த்து அப்ப உத்தரவு வந்துகிட்டே இருக்கும் போர்க்களத்தில் இருக்கும் பொழுது, அன்று இரவு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு உத்தரவு போடாது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு யாருமே நெருப்பு கூட்ட கூடாது, யாருமே சமைக்க கூடாது, குளிர் காய கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த ஆரம்ப காலத்துல வந்து கடுமையான குளிரா இருக்கும் பொழுது, போர்க்களத்தில் போகும்பொழுது நெருப்பு கூட்டி என்ன பண்ணுவாங்க, இரவு உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு ஆர்டர் பண்றாங்க, இன்னைக்கு ராத்திரி யாருமே நெருப்பு கூட்ட கூடாது, குளிர் காய கூடாது அப்படின்றாங்க. ஏன்னு சொன்னா, நீங்க இரவுல நெருப்பு கூட்டிங்க அப்படின்னு சொன்னா அது எதிரிகளுக்கு என்ன ஆயிடும், பளிச்சுன்னு தெரிஞ்சிடும், அதனால யாருமே நெருப்பு கூட்டாதீங்க அப்படின்ட்டாங்க. ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இத கேட்டானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வந்துருச்சு. என்னடா பைத்தியக்கார மனுஷனா இருக்கான், இவ்வளவு காலம் நம்ம ரசூலுல்லாஹி எத்தனையோ போர் களத்துலாம் போயிருக்கோம், அப்புறம் நம்ம நெருப்பு கூட்டல ராத்திரில குளிர் காயலையா? ஏன் புதுசா வந்துருக்காங்க, நெருப்பு கூட்டாதீங்க, குளிர் காயாதீங்க, நைட்டு சமைக்காதீங்க, பட்டி கிடங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா சரியில்லை, இப்ப நம்ம கேட்க போறேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு வேகமா எழுதிக்கிறாங்க. அதை தவுபக்கரில் அவங்கள பிடிச்சி இருத்தி உட்கார வச்சு என்ன பேச்சு பேசுறீங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அமீர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன போர் தந்திரங்கள் தெரியாம ரசூல் அமீர் ஆகியிருக்காங்க? அதனால அமீர் அவர் ஞாபகத்தில் வச்சுக்க, நீ அவங்க அமீர் கட்டுப்படுத்த ஆகணும் அப்படின்னு அவுபக்கர் அதிலான சொன்ன உடனே உமர் ஆமா மச்சாச்சா தப்பு பண்ணிட்டேன், நான் ஆவேசம் பண்ணிட்டேன் என்று அப்படி அடங்கிறாங்க. அன்ற இரவு அன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரியே அந்த போர்க்களத்தில் நெருப்பு மூட்டாமல் எதுக்கான சொன்னீங்கன்னா அமீர் சொல்லக்கூடிய கட்டளை இஸ்லாத்துக்கு வந்து 6 மாசம் கூட ஆகல, அதுக்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு அவ்வளவு பெரிய எதிரியா இருந்தவர், அவர் இன்னைக்கு இஸ்லாமிய படையை தாங்கி போர்க்கொடி ஏந்தி போகின்றார், அவருக்கு கீழே பெரும்பெரும் சஹாபாக்களை போடுகின்றார்கள். சகோதரர்களே, ஒருமித்த சிந்தனையோடு ஒற்றுமை உணர்வோடு அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய கூலிக்காக வேண்டி போராடினார்கள். அந்த தாத்து சலாசிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில். அதற்கு பிறகு ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலேயும் ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் அபூபக்கர் என்ன பண்ணாங்களா, அம்ர் இப்னு ஆஸ் உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, அந்த திறமையை பூரா அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு பயன்படுத்தணும், அல்லாஹ்வுடைய இறையாட்சி நடக்குது, இந்த இறையாட்சிக்கு உங்களுடைய திறமை பூரா பயன்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டு அடிக்கடி அவருடைய ஆலோசனை கேட்பாங்க, மசூலா பண்ணுவாங்களாம். அந்த நேரத்தில் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான சம்பவம் என்னன்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாதான உடனே ஒரு கூட்டம் என்ன ஆயிடுச்சு, குர்ரத் இப்னு ஹுபைரா, குர்ரத் இப்னு ஹுபைரா என்ற ஒரு முனாஃபிக் ஒரு காஃபிருடைய தலைமையில ஒரு கூட்டம் புறப்படுச்சு. என்னன்னு சொன்னா, நாங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஒரு கூட்டம் என்னாச்சு, நாங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இந்த குர்ரத் இப்னு ஹுபைராவுடைய தலைமையில. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, மிம்பர்ல ஏறி குத்பா செஞ்சாங்க, லவ் அன்னக்கும் லவ் மனஹூனி லவ் மனஹூனி மா யுஅதுன இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்கால மின்ஹு லகாத்தல்துஹும் அலா மனஹி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒட்டகமும் ஒட்டகத்தோட கயிறோடு சேர்ந்து ஒத்து ஜகாத் கொடுத்து, ஒட்டகமும் ஒட்டகத்தோட கயிறோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜகாத் கொடுத்து, இன்னைக்கு என்னுடைய ஆட்சியில ஒட்டகம் மட்டும் தான் ஜகாத் கொடுப்பேன், கயிறு தரமாட்டேன்னு சொன்னா அவனுடனும் நான் போர் செய்ய தயங்க மாட்டேன் அப்படின்னாங்க. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன வாரமா முந்தின ஜும்மால கூட சம்பவத்தை அவங்க சொல்லி காட்டினேன். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுல இந்த சம்பவத்துல ஒரு பெரிய அற்புதமான ஆதாரம் இருக்குது, ஜகாத் வருஷம் வருஷம் கொடுத்தாங்கிறதுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒட்டகமும் ஒட்டகத்துல கயிறும் கொடுத்து, இப்பொழுது என்னுடைய ஆட்சியே ஒட்டகம் தான் கொடுப்பேன் கயிறு தர மாட்டேன்னு சொன்னா அவனோடு நான் போராடுவேன் அப்படின்னு சொன்னாங்கடா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்த ஒட்டகமும் அவரோட கயிறோடு செஞ்சு ஜகாத் கொடுத்தா வாழ்க்கையில ஒரு முறை கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னா, ஏன் அவுபக்கர் காலத்துல ரெண்டாவது ஜகாத் கொடுமாவ கொடுக்காதோட போரிடணும் ஏன் சொன்னாங்க அவுபக்கரு சொல்ல புரியுதுங்களா? அதனால இந்த எக்கச்சக்கமான ஆதாரங்கள், இந்த மாதிரி ஆதாரங்கள் வருஷம் வருஷம் ஜகாத் கொடுக்கணுங்கிறதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு. ஹயர் அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே அதுக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் கூப்பிட்டு, அபூபக்கர் அவர்களே கொஞ்சம் பொறுங்க, இந்த யார் அந்த முசீபத்தை குர்ரத் இப்னு ஹுபைர் அவனை எனக்கு காடுங்க, நான் அவன்கிட்ட போய் பேசி பாக்குறேன், மெஞ்சு கெஞ்சி பார்ப்பேன், இல்ல மூலம் மிஞ்சி பார்ப்பேன், நான் மிரட்டி பாக்குறேன், என்ன கொஞ்சம் ஆள விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் பாக்குறாங்க, அம்ர் இப்னு ஆஸ் அந்த திறமலா உண்டு, யார்கிட்ட எப்படி பேசணும் சாதுரியம் திறமலா உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் எந்த அளவுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில அது அம்ர் இப்னு ஆஸ் எந்த அளவுக்கு பேச்சு திறமை ரொம்ப சாதுரியமா பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அவங்களுடைய சபையில யாராவது இந்த திக்குவாய்க்காரங்க வந்தாங்க சொன்னா, திக்குவாய்க்காரங்கல்ல தெத்தத்தன் திக்குவாங்க, அந்த திக்குவாய்க்காரங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அவரை பார்த்துட்டு ஆமன்து பில்லா ஆமன்து பில்லா, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், அன்ன ஹாலிக அம்ர் இப்னு ஆஸ் வ ஹாலிக ஹாத ஷக்ஸ், அம்ர் இப்னு ஆஸை படைத்தவன் தான் இந்த மனிதரையும் படைத்திருக்கிறான். அப்படி என்ன அர்த்தம், இவருக்கு இப்படி திக்கு வாய்ப்பாங்க வார்த்தையை வரமான திக்குது, ஆனா சுபஹான அல்லாஹ் அவரு அவ்வளவு அற்புதமா அவ்வளவு சாதுரியமா பேசுறாரு, அவரை படைச்சா இவரையும் படைச்சிருக்கா, அந்த அல்லாஹ் நான் ஈமான் கொள்கிறேன் அப்படிங்க. அதாவது பேச்சு சாதுரியத்துக்கு யார் உதாரணமா காட்டுவாங்க, அது குமர் ரலியல்லாஹு அன்ஹு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு காட்டுவாங்க. அப்ப அபூபக்கர் பாக்குறாங்க, சரி நீங்க போய் பேசி பாருங்கன்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் நேரா இந்த குர்ரத் இப்னு ஹுபைராட்ட வராங்க, வந்து உட்கார், அவன் என்ன ஜகாத் தரமான்னு சொல்லிட்டு இருக்காம என்ன செய்தி, ஜகாத் தரமான்னு சொல்றியாமே அப்படின்ற உடனே அவன் குர்ரத் இப்னு ஹுபைரா என்ன பண்ணாங்க, அவன் அவன் கொஞ்சம் ஆமாமா அதெல்லாம் முடியாது. நாங்க நாங்க சம்பாதிக்கிற காலத்துக்கு பணத்துக்கு இவருக்கு எப்படி நாங்க சகாத்து கொடுக்கணும், அதெல்லாம் தர முடியாது அப்படின்னா உடனே என்ன பண்ண, மூக்குல ஒரே குத்து குத்துனாங்க. அமரு பிளாஸ் ஒரே குத்து குத்து இப்ப சொல்லி சகாத்தர மாட்டே சொல்லு, கொஞ்சம் சுதி இறங்கிச்சு அவனுக்கு. ஏன்னா சோதர நிறைய நேரங்கள்ல அடி உதவுற மாதிரி அறிவுரை உதவாது, அடி உதவுற மாதிரி அறிவுரை உதவாது. ஒரே குத்து குத்துனோட கொஞ்சம் அவன் சுத்தி இறங்கிச்சு இறங்கி அதான் சொல்றேன் சக்காத்துல இன்னொரு குத்து குத்துறாங்க இப்ப சொல்லு ஜக்கா தரமான சொல்லு அப்படின்னு அவன் என்ன பண்ணா எழுச்சு ஓடி போயிட்டான். அந்த இடத்த குரத்தை எழுச்சு ஓடி போயிட்டான். ஓடி போன அங்க போய் உட்காந்துட்டு சொன்னா நாங்க ஜக்கா தரமாட்டோம், பக்கத்துல அடிக்கிற பக்கத்துல குத்தி குத்தி சொல்ற சொல்லு பாக்க சொல்லு பாக்க இப்ப ஜக்கா தரமாட்டோம் அப்படின்னா. அத அமிர்பல் ஆசிரியர் பார்த்தாங்க இவனை வந்து இப்படி சொல்ல பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு நேரம் அவுபக்கத்தை வந்தாங்க. அமீர் மோமினே ஏன் தலைமையில படை அனுப்புங்க, நான் பேசி பார்த்தேன் கேக்குற மாதிரி இல்ல, ரெண்டு குத்து குத்தி பார்த்தேன் அங்க போய் உட்காந்து சொல்றான் ஜக்கா தர மாட்டேங்கிறான், ஏன் தலைமையில படை அனுப்புங்க நான் போய் வெண்டுட்டு வரேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி அதற்கு அவுபக்கம் சித்திக் ரலியல்லாஹு அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தலைமையிலே அனுப்புனாங்க. அந்த குர்ரத் இப்னு ஹுபைராவுடைய தலைமையில இந்த கூட்டத்தை அழிச்சு நிறைய பேர் தௌபா பண்ணி இல்ல இல்ல நாங்க மறுபடியும் இஸ்லாத்துக்கே வர்றோம், நாங்க வந்து ஜக்காத் எல்லாம் கொடுக்கறோம், அமீர் மோமின் கட்டுப்பு நடக்கிறோம் சொல்லி அவங்களை ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு வந்து அது அமீர் மோமின் முன்னாடி எல்லாம் பயச்சை அப்படின்னாங்க. எல்லாம் பயச்செஞ்சு அமீர் மோமினுடைய கிலாபத்தை ஏத்துக்கிட்டாங்க. இப்படி அதற்கு அமருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்திலையும் சில சாதனை நிகழ்த்தினாங்க. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கும் என்னன்னு சொன்னா, பைத்துல் முகத்தஸ் அதுவரை யாரோட கையில இருந்துச்சு, யூதர்கள் கையில இருந்துச்சு. பைத்துல் முகத்தஸ் வந்து யூதர்களுடைய கையில இருந்து கிறிஸ்தவர்கள் கையில இருந்துச்சு. கிறிஸ்தவர்கள் கையில இருந்த உடனே ஹதரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல பண்ணுவாங்கன்னா, ஹதரத் அமருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில 20,000 பேர் கொண்ட படையை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க தலைமையில தான் அமருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில 20,000 பேர் கொண்ட படையை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே இவங்க வந்து அவங்க தலைமையில அந்த போர் நிகழ்ந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் எந்த விதமான கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பைத்துல் முகத்தஸ் மீட்டெடுக்கப்படுகிறது முஸ்லீம்கள் கைக்கு. எடுத்து அந்த பாதிரி என்ன சொல்லிறார் அப்படின்னு சொன்னா, நாங்க பைத்துல் முகத்தஸ் சாவி உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம், உங்க அமீர் முஃமினை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அமருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தகவல் கொடுக்குறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்துடுறாங்க. எங்க பைத்துல் முகத்தஸ் வராங்க, ஷாம் தேசத்துக்கு வர்றாங்க. ஷாம் வந்து அப்போ ஜோர்டான், இப்ப இருக்கிற ஜோர்டான், ஓமன், லெபனான், பலஸ்தீன் இதெல்லாம் சேர்ந்துதான் அப்ப ஷாம்ங்கிறது. ஷாம் தேசத்துக்கு வர்றாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்து வர்ற வழியில சிரியாவில தங்குறதா ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலானோ சிரியால தங்கிட்டு அங்கிருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி, அப்ப சிரியால போய் அவங்கள வரவேற்கிறதுக்காக அதற்கு அமருபுல் ஆஸ் ரலியல்லாஹு போறாங்க. அவங்க வரவேற்கிறதுக்காக போறாங்க. அங்க மத்த நாட்டு பகுதியினுடைய கவர்னர்களும் வந்திருக்காங்க அமீர் மோமினை வரவேற்கிறதுக்காண்டி. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, தன்னுடைய அடிமையை ஒட்டகத்தின் மீது உட்கார வச்சு அவங்க கையை பிடிச்சு இழுத்து வர்றாங்க. தன்னுடைய வேலைக்காரன் ஒட்டகத்தின் உட்கார வச்சு இவங்க ஒட்டகத்தின் கையை பிடிச்சு இழுத்து வர்றாங்க. வந்த உடனே பாக்குறாங்க கவர்னர் மாரெல்லாம் நிக்கிறாங்க, அதுல சாதிபன் அமருபுல் ஆஸ் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. பார்த்தா உமர் ரலியல்லாஹு ஒரே அதிர்ச்சி இவங்களை பார்த்து. என்னன்னு சொன்னா, இவங்க மதினால இருக்கும் பொழுது எவ்வளவு நல்ல அவரை எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அந்த எளிமை மாறி இப்ப இவங்களுடைய உடம்புல கொஞ்சம் நைஸ் துணி தெரியற மாதிரி தெரியுது. மதினால இருக்கும் போது நல்ல கஃபன் துணி மாதிரி மேட்டூர் மல்லு முரட்டு துணியா போட்டிருப்பாங்க, இங்க வந்து பார்த்தா கொஞ்சம் மெலிஸ் துணியா தெரியுது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கி ஒரு கல் எடுத்து அந்த கவர்னர் மேல வீசுறாங்க. அவங்களெல்லாம் சஹாபாக்கள் தான், அவங்க மேல வீசுறாங்க. என்ன கோபத்தை காட்டுறாங்க, என்ன உலகத்திலே மோகம் உங்க உள்ளத்துல வந்துருச்சா, எவ்வளவு எளிமையான வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இப்ப நான் மெல்லிய ஆடைகள் அணிய ஆரம்பிச்சுங்க, என்ன செய்தி, உலகத்திலே மோகம் உள்ளத்துல வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அது உமர் ரலியல்லாஹு. அப்போ அமருபுல் ஆஸ் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, தங்களுடைய அந்த மேலாடைய இப்படி அவிழ்த்து காட்டுறாங்க. அங்க இடுப்புல வால் சொருவப்பட்டிருது, இடுப்புல வால் சொருவப்பட்டிருது. இத உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே அல்ஹம்துலில்லா, இப்ப இதன் அல்ஹம்துலில்லா, அப்படி தான் அல்ஹம்துலில்லா, பரவாயில்ல தப்பு இல்லை. அதாவது எதுவரை உங்களுடைய உள்ளங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில போராட வேண்டும் என்ற ஜிஹாதிய எண்ணங்கள் மாறாதோ அதுவரை இந்த ஆடைகள் அணியதுல தப்பு கிடையாது. அப்ப அல்ஹம்துலில்லா, பரவாயில்ல. அப்ப உங்க உள்ளத்துல இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான போராடுங்கிற உணர்வு இருக்குதுல, இது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, பிலால் வாழ்க்கை வரலாம் சொல்லி காட்டினா உங்களுக்கு, பிலால் பைத்துல் முகத்தஸ்ல வாங்க சொன்னாங்க, எல்லாரும் அழுதாங்க அந்த சம்பவம் நீண்ட சம்பவம். இப்படி பைத்துல் முகத்தஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் கிறிஸ்தவர்கள் கையிலிருந்து மீட்டெடுத்தது அதற்கு அமருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் தான். அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, எகிப்தை நோக்கி ஒரு படை போகுது. எகிப்தை நோக்கி மிஸ்ரு எகிப்துக்கு அந்த காலத்து மிஸ்ருடைய பேரு, மிஸ்ருன அது பேரு. அந்த மிஸ்ரை நோக்கி ஒரு படை அனுப்புறாங்க உமர் ரலியல்லாஹோ, அதுக்கும் தலைமை யார் அப்படின்னா அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹோ. இவங்க தலைமையில ஒரு பெருங்கொண்ட படை எகிப்தை நோக்கி போறாங்க. போய் எகிப்துல அங்க போராடுவதற்கான சித்தமா இருக்கும் பொழுது அப்ப எகிப்துல கிறிஸ்துவ ஆட்சி நடக்குது. அந்த கிறிஸ்துவ பாதிரி பெரிய மத போதகர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆள் அனுப்புறாரு, முஸ்லீம்கள் தங்கியிருக்கிற படைக்கு ஆள் அனுப்புறாரு. நான் வந்து உங்களோட சண்டைப்பட விரும்பல, அதனால உங்கள்ட்ட சமாதானம் பேசுறதுக்காக வேண்டி யாராவது நல்ல திறமையான ஒரு ஆள் அனுப்புங்க எங்கிட்ட, நான் வந்து அவங்களோட சமாதானம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாதிரி என்ன பண்றாரு, செய்தி அனுப்புறாரு. இந்த செய்தியை கடந்து அமீரா யார் இருக்கிறா, அதுக்கு அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அமீரா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சஹாபா கிட்ட ஆலோசனை பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் நான் போறேன் நீ போறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரும் வேண்டாம், இந்த பாதிரி எப்படிப்பட்ட ஆள் என்ன எனக்கு தெரியல, ஏன்னா காஃபிர்கள் எல்லாமே வந்து ஒரே வகை தான், காஃபிர் நல்ல காஃபிர் கெட்ட காஃபிர்லாம் கிடையாது, எல்லாமே முனாஃபிக் மேல தான் இருப்பான். அப்ப அதனால தெரியும் பாக்குறவங்க உலகத்துல, உலகத்தை பாக்குறவங்கள யார் யாரே நம்பி சமுதாயம் போகுது, ஆ இன்னார்தான் சிறுபான்மையின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த வருஷம் நோம்பலா அவர் கஞ்சி ஊத்துறதுக்கு யாருமே இல்ல, இவ்வளவு வருஷமா அவர் கஞ்சி ஊத்திடுறாங்க, அவர் கஞ்சி குடிச்சாரு, கஞ்சி குடிச்சு என்ன பண்ணுவாரு, முதலமைச்சரா இருக்கும் பொழுது நான் சிறுபான்மை மக்களுக்கு 2% தரேன் உடனே நம்ம ஆளுங்களும் அப்படியே புலங்காய் அடிச்சு அவர் களிமாவை சொல்ற மாதிரி நாலு வருஷத்துக்கு மீறி அல்லாஹுக்கு போட்டாங்க. இந்த வருஷம் அவர் கஞ்சி ஊத்துறதுக்கு யாருமே இல்ல. எதுக்கான சொல்லுன்னா காஃபிர்கள் எல்லாருமே ஒரே இனம் தான், பள்ளம் காப்பிரா இருந்தாலும் சரி, பழையன் காப்பிரா இருந்தாலும் சரி, ஐயர் காப்பிரா இருந்தாலும் சரி, எல்லா காப்பிரும் ஒரே இனம் தான். அதை அப்பப்ப நம்ம உலகத்துல பாத்துட்டே வர்றோம். அந்த மாதிரி அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவன் கிறிஸ்தவா இருந்தாலும் காஃபிர் காஃபிர் தான், அவன் புத்திய காட்டுவான், அதனால நானே போறேன் நீங்களாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியால போறாங்க. ஆனா அந்த பாதிரிக்கு இவங்க தான் அமீர்னு தெரியாது, பாதிரிக்கு அம்ருபுல் ஆஸ் தான் அமீர்னு தெரியாது. சரி யாரோ ஆள் நம்மகிட்ட வர்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. போனாலும் அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு நேரம் பாதிரிக்கு முன்னாடி உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே அந்த பாதிரி என்ன பண்றாரு, சமாதானம் பேசுற மாதிரி பேசிவிட்டு நிறைய அன்பளிப்புகளை கொடுக்கறாரு, நிறைய அன்பளிப்புகளை கொடுக்கறாரு. கொடுத்துட்டு தன்னுடைய காவலாளிகளுக்கு கண்ணை காட்டிறாரு, தன்னுடைய கோட்டையுடைய காவலாளிகள் கண்ணை காட்டிறாரு. இந்த ஆள் அன்பளிப்புகள் எடுத்து கோட்டையை விட்டு வெளியே தாண்டினோட அவன் தீது கட்டிருங்க. ஏன்னா நம்முடைய சூழ்ச்சி, அதாவது ஒரு தூதனை அழைத்து நாம அவனை கொலை செஞ்சிட்டோம்டா, பொதுவா பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும். முதல்ல ஒருத்தனுக்கு வந்து உள்ளத்துல ஒரு யாரையோ பத்தி தப்பான அபிப்பிராயம் வச்சுங்க, அதுவே நிரந்தரமாயிடும். அப்ப முதல்ல எடுத்தோட முஸ்லீம்கள் உள்ளத்துல ஒரு பயத்தை போட்டணும், அடடா நம்ம தூதரை அனுப்பணும் அவரே பாவிங்க இப்படி கொண்டு போட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளத்துல வந்துச்சுன்னா அவன் சண்டை போட போது அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு. அதனால முதல்ல ஒரு பயத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ண அந்த பாதிரி என்ன பண்ணா, அன்பளிப்புகள் நிறைய கொடுத்து தன்னுடைய காவலாளிகள் கண்ணை கட்டிடுறான். அவர் வெளியே போன உடனே கோட்டை விட்டு வெளியே போன உடனே என்ன பண்ணணும், தீத்து கட்டிடணும் அப்படின்ற உடனே இவனுடைய கஞ்சாடி அதற்கு அம்ரு இப்னு ஆஸ் பாத்துட்டாங்க, உஷாரதான் வந்திருக்கிறாங்க. இந்த காஃபிரை நம்ப முடியாது, என்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவான ஹதீஸ் இருக்குது, ஒரு மூமின் ஏமாற்றவும் மாட்டான் ஏமாறவும் மாட்டான். நீ நம்மள சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ சொத்துக்களை ஏமாந்துருக்க தெரியுமா, நான் பெரிய அவுளியா, அவுளியா ஷைத்தானி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் ஏமாற்றவும் கூடாது ஏமாறவும் கூடாது. அப்ப நீ ஏமாந்து நிக்கிறனா நீ மூமினே இல்ல. எப்படி ஏமாற்றுவது என்பது மூமினுடைய குணம் இல்லையோ, ஏமாறுவது என்பது மூமினுடைய குணம் கிடையாது. வாழ்க்கையில ஒரு முறை ஏமாறலாம் தப்பு இல்ல, முதல் தடவை ஏமாற தப்பு இல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுல்தஹுல் மூமினு மின் ஹஜரின் வாஹிதின் மரத்தைனி, ஒரு மூமின் ஒரே பொந்தில் இருந்து இரண்டு முறை கொத்தப்பட மாட்டான். ஒரு பொந்து கிட்டவே நிக்கிறங்க, ஏதோ சும்மா ஏதோ பூஜையோ புட்டறன்னு போய் நிக்கிறோம், உள்ளது பேர சங்கின பாம்பு வந்து கொட்டிட்டு போயிடுச்சு, பாம்போ தேலோ கொட்டிட்டு போயிடுச்சு, ஒரு முறை கொத்திட்டான் கொத்துப்பட்டுட்டான், ரெண்டாம் முறை அதே பொண்ணு கிட்ட போய் உஷார் இல்லாம நிப்பானா, ரெண்டாவது அங்க போய் நிப்பானா? அத ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, லா யுல்தகுல் மூமின் மின் ஹஜரின் வாஹிதின் மரத்தைனி, ஒரு மூமின் ஒரே பொந்தில் இருந்து இரண்டு முறை கொத்தப்பட மாட்டான். ஒரு தடவை கொத்துப்பட்டாலே என்ன ஆயிடுவான், உஷாராயிடுவான். தமிழ்லே சொல்றாங்கல்லங்க, குனிய குனிய குட்டவனு முட்டால், குட்ட குட்ட குனியறவனு முட்டால். அட குட்டிட்டே இருக்கான் இவன், குட்ட குட்ட குடிஞ்சிட்டே இருக்கான் இவன், முட்டாளு அதனால மேப்படியானு ஏதோ வேலை பண்ணிட்டானுங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு அம்ருபுல் ஆஸ் அந்த பாதிரியிட்ட சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் நீங்க கொடுத்த அன்பளிப்பா பார்த்தா உங்களுடைய கருணை உள்ளம் தெரியுது. எவ்வளவு பெரிய தங்கமான மனுஷன் நீங்க, எவ்வளவு பெரிய உங்களுக்கு பரந்த மனப்பான்மை. நாங்க உங்களோட போராட வந்திருக்கிறோம், ஆனா நீங்க எங்களுக்கு அன்பளிப்பு தெரியுங்க. இந்த மாதிரி ஒரு கருணை கடலை கிறிஸ்தவத்துல மட்டும்தான் நாங்க பார்க்க முடியும், வேற எங்கேயும் நாங்க பார்க்க முடியாது. ஆய் ஊய் ஆச்சா புச்சானோட அவனுக்கு தலைக்கேறிடுச்சு. சைத்தான் தலைக்கேறிட்டான். யாரு அந்த பாதிரிக்கு ஏறின உடனே கடைசியில் அமர்வு லாஸ்ட் சொன்னாங்க, இது வந்து நீங்க எனக்கு நிறைய அன்பளிப்பு கொடுத்துருக்கீங்க, ஆனா இதை வந்து எனக்கு யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன், எல்லாமே உயர்ந்த அன்பளிப்பு, எல்லாத்தையும் நானே அனுபவிக்க ஆசைப்படுறேன். ஆனா இதை எடுத்துக்கிட்டு நான் போனேன்டாக்கா, என்னுடைய பங்காளிங்க ஒரு 10 பேர் இருக்காங்க என்னுடைய அந்த படையில, என்னுடைய பங்காளிங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அந்த பங்காளிங்க என் கூட சண்டைக்கு வந்து வாடுங்க, அதனால நான் அவங்களையும் கூட்டிட்டு வரேன். நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பளிப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க 10 பேர் சேர்ந்து பண்ணிடுவோம். படைக்குள்ள பூந்து நாங்க ஏமா சண்டெல்லாம் போடாதீங்க, நம்ம நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நாங்க படையை வாபஸ் வாங்கிட்டு போக வச்சிடறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் விழுந்துட்டான். பாதி இடப்பட்டான், ஏன்னா ஆத்திரக்காரன் புத்தி மட்டும் இல்ல, பொத்துன்னு விழுந்துட்டான். சோதரை பாருங்க எத்தனை போய் சொல்றாங்க, அம்பருப்பு லாஸ்திரதின்னு எத்தனை போய் சொல்றாங்க. ஆனா சஹாபிக்கு போய் சொல்லலாமா, சஹாபி போய் சொல்லலாமா? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போர்க்களம் என்பதே பொய்க்களம் தான். போர்க்களத்தில் என்ன பண்ணலாம், நீங்க தாராளமா போய் சொல்லலாம், தப்பே கிடையாது. எந்த அளவுக்குண்டா, ஒரு இந்து முஸ்லீம் காவலம் நடக்குது, ஒரு அப்பாவி முஸ்லீம் அப்பா வந்த பக்கமா வந்தவன் அவனை போட்டு அடிச்சு விரட்டுறாங்க, அவன் ஓடி வந்து உங்க வீட்டுல வந்து ஒளிஞ்சுக்கிட்டான், உங்க வீட்டுல வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். உடனே ஒரு 4 இந்துக்கள் வந்து, இங்க ஒரு பையன் ஓடனான, பாய் ஓடனான், யார் அவன், எங்க அவன், உடனே நான் உண்மையே தான் பேசுவேன், நான் பொய்யே பேச மாட்டேன், அதனால நான் காட்டி கொடுத்துறேன் அப்படின்னு கதவு திறந்தார்க்கம் காட்டி கொடுத்தா இவன் தான் ஒன்னான முனாஃபிக். ஏன்னா பெருமானா சொல்லலாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினை காட்டி கொடுக்க மாட்டான், ஒரு மூமின் இன்னொரு மூமினை காட்டி கொடுக்க மாட்டான். காட்டி கொடுப்பது மூமினுடைய குணம் அல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பாக்குறோம்ல, நம்மளுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா உடனே அவன் மேல நம்ம அவங்களை செய்யறது இல்ல, எத்தனையோ விளங்காத முனாஃபிக் மக்கள் தனக்கு யாரையாவது பிடிக்கலாம் அவனை காட்டி கொடுத்துறது, இவனா இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லி அவனை ஜெயிலுக்கு போடுறது. பாக்குறவங்க வளர்த்து நடப்புறது நடக்குதா இல்லையா? ஹயர் அதற்கு அமர்வுல ஆசிரியர் என்ன பண்ணாங்க, போர்க்காலத்துல இத்தனை பொய் சொல்லி என்ன பண்ணாங்க, நான் போய் ஒரு 10 பேர் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அந்த பாதிரி சொல்றாரு, அப்படியா அப்படியா சரி இந்த அன்பளிப்பு எல்லாம் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி காவலாளி கண்ண கண்ட கொள்ளாதீங்க, 10 பேர் வரட்டும், நம்ம ஒரு ஆள் தான் வளர்ந்துருச்சோம், நம்ம யாரு தான் வளர்ந்துருச்சோம், ஒரு ஆள் தான் வளர்ந்துருச்சோம், இப்ப 10 பேர் மாட்ட போறோம், நம்ம ஒரு ஆளை கொலை பண்ணாலே அங்க எல்லாம் பயந்து போயிடுவானுங்க, 10 பேரை கூட்டு வச்சு கழுத்தறுத்தோம்டாக்கா எல்லாம் ஆடி போயிடுவானுங்க, விட்டுருங்க 10 பேர் வரட்டும் அப்படின்ற உடனே அதுக்கப்புறம் உள்ள பொறுத்தன ஏமாளியா அவங்க அமர்வு ஆசிரியாருக்கும் வெளியே வந்து போற ஆரம்பிச்சிட்டாங்க. போர் முடிஞ்சு எல்லாம் சண்டெல்லாம் முடிஞ்சு அந்த பாதிரிய அரெஸ்ட் பண்ணி ஜெயிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. பாதிரி தலையை தூக்கி பாக்குறாரு, அமீரா நிக்கிறது யாரு, அமர்வு ஆசிரியாரு, அந்த நீ அமீரு, வெற்றி கண்டார்கள். இவ்வளவு ஒரு புத்தி சாதுரியம் உள்ள சஹாபி அமர்வுல் ஆசிரதியல்லாஹு தங்களுடைய கடைசி காலத்தில் சொல்றாங்க, நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தீங்கு பண்ணிருக்கேன், எவ்வளவு தீங்கு பண்ணிருக்கேன், எவ்வளவு தீங்கு பண்ணிருக்கிறேன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு வாக்குறுதி கூட கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி, இஸ்லாமே முன்சென்ற எல்லா பாவங்களையும் மன்னிச்சு சொல்லி, ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல மண்ணெளி வீசியிருக்கிறேன், இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணெளி வீசியிருக்கிறேன், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியும் வரை அவங்க எதிரில் நின்று முகத்தை பார்த்து நான் பேசினது கிடையாது, அவங்க எதிரில் நின்று முகத்தை பார்த்து நான் பேசினது கிடையாது, அவ்வளவு மரியாதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய மகன்களுக்கு ஒரு உபதேசம் பண்றாங்க, என்ன தெரியுமா, மகனே மனிதர்கள் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. முதல் வகை யார் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானத்துல நல்ல அறிவையும் கொடுத்திருப்பான், நல்ல தீனுடைய பற்றையும் கொடுத்திருப்பான் எல்லாத்திலையும், ஆனா அறிவு கொடுத்திருந்தாலும் கூட அவங்களுடைய அறிவுப்படிதான் தீர்மானிச்சிட மாட்டாங்க, 4 பேர்த்த ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுப்பாங்க, 4 பேர்த்த ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. இவர் தான் முழுமையான மனிதர், இவர் தான் யாரு முழுமையான மனிதர். ரெண்டாவது ஒரு மனிதர் இருக்கிறாரு, ரெண்டாவது மனுஷன், இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு நல்ல அறிவையும் கொடுத்திருப்பான், நல்ல மார்க்க ஞானத்தையும் கொடுத்திருப்பான், நல்ல இறையச்சத்தையும் தக்குவாயும் கொடுத்திருப்பான், ஆனா என்ன பண்ண மாட்டாரு, ஆலோசனை கேட்க மாட்டாரு, அவர் வச்சு அறிவை வச்சு தீர்மானிச்சாரு. இவர் சில சமயங்களில் சரியாகவும் செயல்படலாம், சில சமயங்களில் தவறும் இழைத்து விடலாம், இவர் பாதி மனுஷன். நல்ல அறிவு மார்க்க பற்றி தீனுடைய இல்மு கல்வி தக்குவா இருந்தாலும் கூட ஆலோசனை செய்யலண்டா. இவர் யாருன்னா, இவரு பாதி மனுஷன் தான், மூணாவது ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு மார்க்க அறிவும் கிடையாது, தக்குவாவும் கிடையாது, யார்ட்டையும் ஆலோசனையும் பண்ண மாட்டான், யார்ட்டையும் ஆலோசனையும் பண்ண மாட்டான். இவன் மேல் மாடி காலி சொல்றாங்க. இவன் ஒண்ணுமே இல்லை, இந்த மனுஷன் ஒண்ணுமே இல்லை. நீ பாக்குறம்ல, அறிவும் கிடையாது, மார்க்க ஞானமும் கிடையாது, யார்ட்டையும் ஆலோசனை பண்றதும் கிடையாது. எடுத்தேன் கவிழ்த்து எல்லாரும் சட்டம், மத மாற்ற தடை சட்டம். யார்த்து ஆலோசனை பண்ண, மந்திரி சபையை பேசுனீங்களா, மந்திரி சபையில் ஆலோசனை பண்ணாங்களா, ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி மக்கள் மேல் மாடி காலி, ஒண்ணு அறிவே கிடையாது, அறிவில்லாத மக்கள். அதற்கு அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மாண்டை சொல்றாங்க, இந்த மாதிரி அறிவிழிகளை கண்டால், இந்த மாதிரி மடையர்களை கண்டால், அவன் பக்கத்துல நீங்க அதை ஒதுங்கி போயிடு. பெருமானா சொல்லாலும் இன்னும் தெளிவா சொன்னாங்க, இதா உள்ளியல் அம்ரு இளம்ராத்தின், இதா உள்ளியல் அம்ரு, இது தெளிவா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உள்ளியல் அம்ரு இளம்ராத்தின், அறிவு குறைவுள்ள, ஏன்னா பெண்களுக்கு வந்து ஆண்களை விட அறிவு ரொம்ப கம்மி, நாக்கிசாத் அக்கலும் வத்தீன், அவங்களுக்கு மார்க்கப்பட்டும் கம்மியா தான் இருக்கும், அறிவும் கம்மியா தான் இருக்கும். நபித்துலாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அப்படிப்பட்ட அறிவு கம்மி உள்ள ஒரு பெண்ணிடத்துல, இதா உள்ளியல் அம்ரு இளம்ராத்தின், பெண்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டால், தஹத்தல் அரலி ஹைரு மின் ஃபௌகிஹா, பூமிக்கு மேல வசிக்கிறத விட பூமிக்கு அடியில போயிடலாம். எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, பெண்களிடத்தில் ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டால் பூமிக்கு மேல நீ உயிரோட வாழ்றத விட எங்க போயிடலாம், நீ பூமிக்கு அடியில போய் சேர்ந்துடலாம் நிம்மதியா. நடக்குதா இல்லையா, இன்னைக்கு நடக்குதா இல்லையா? சவால் எதுக்காண்டி சொல்ற அப்படின்னு சொன்னா, அது அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வளவு தீர்க்க தரிசனமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கடைசி காலத்துல அவங்க சக்கராத்துல இருக்கும் பொழுது சொல்லுவாங்களாம், யாரப்பி அமர்த்தனா ஃபஅஃபைனா, அமர்த்தனா நீங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை கட்டளை இட்டாய், ஆனா நாங்க உனக்கு மாறுதான் செஞ்சோம். யாருங்க சொல்றது, ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையில போராடி எத்தனையோ போர்க்களம் கண்ட சஹாபி சொல்றாங்க, நீ எங்களுக்கு கட்டளையிட்டாய், நாங்க என்ன பண்ண உனக்கு மாற செய்தோம், எங்களை தடுத்தா இந்த காரியத்தை செய்யாதுன்னு சொல்லி, ஆனா ஃபமன் தஹைனா, நாங்கள் அதை விட்டு விலகி கொள்ளவில்லை, அந்த தப்பு நான் செஞ்சோம், ரப்பி ஃபஃபிர் லனா துனூபனா, எங்க பாவத்தை நீ மன்னிச்சிரு என்று தங்களுடைய உயிர் பிரியும் வரை இந்த துஆ செஞ்சுட்டே இருந்தாங்களாம். அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கடைசி காலத்தின் உயிர் பிரியும் வரை இந்த துஆவை செய்து கொண்டே இருந்தார் வரலாறு. எதுக்காண்டி சொல்றேன் சகோதரர்களே, இஸ்லாத்திற்கு முன்னால் அவ்வளவு பெரிய எதிரியாக இருந்த ஒரு சஹாபி, இஸ்லாத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தன்னுடைய உயிர் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு தலைசிறந்த சஹாபியாக உருவானார்கள் என்றால், அதற்கு அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நமக்கு ஏராளமான படிப்பினைகளையும் பாடங்களையும் கற்பிக்கின்றான். அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் ஏற்று நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.